சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செந்தமிழ் பார்த்து அன்னை மனம் ஆணையிட இங்கு வந்தது செந்தமிழ் பார்த்து சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செந்தமிழ் பாட்டு அன்னை மனம் ஆணையிட இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு நான் வணங்கும் தெய்வத்தின் விழியில் நிழல் போல் சோகம் ஆடும் நடந்த சேதி நான் ஒன்றும் அறியேன் எதைத்தான் இதயம் பாடும் சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செந்தமிழ் பாட்டு அன்னை மனம் ஆணையிட இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு அம்மா உன் வார்த்தை வேதம் என்றெண்ணும் மகனும் நான் தான் அம்மா உலவும் என் கோயில் பேசும் என் தெய்வம் உலகில் நீதான் அம்மா தாயே உன் கண்ணில் துளி நீர் கண்டாலும் இதயம் தாங்காதம்மா ஏதோ உன் நெஞ்சில் துயரம் என்றாலும் விழிகள் தூங்காதம்மா வண்ண முகம் வாடி நிற்க பார்த்ததில்லை நானும் என்னாலும் வாடை கொஞ்சம் கூந்தலை ஆடை கொண்டு மூடிட வருத்தம் என்ன இந்நேரம் சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செந்தமிழ் காதல் என்னென்று நீயும் காணாமல் வளர்த்தேன் நான் தானடா விதியும் கை நீத்த காதல் தீ மூட்ட விழுந்தாய் நீ தானடா ஏழை உன் மோகம் காணல் என்றாகும் முடிவை கண்டே சொல்ல நீ அறிவா